தண்டேலாவாலம் புரியாகேலாவாலி தண்டேலாவாலி வலையில் தினமும் வந்து ஏலோ நீங்கள் போடு நம்ம ஏலோ புரியா புரியா புரியா புரியா புரியா புரியா புரியா புரியா சங்கில் தானே